శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. ఎల్లార్కు నమస్కారం. స్వామి నిగమాంత మహాదేశికన్ అరుడియ అభీతి స్తవతనుడయ అర్థంగలై నాం అనుభవిప్పోం. సకైటభ తమోరవిర్ మధుపరాగ ధింజామరుత్ హిరణ్యగిరి దారణ స్త్రుటిత కాలనేమి ద్రుమః కిమత్ర బహునా భజద్ భవ పయోధి ముష్టిందయః త్రివిక్రమ భవత్ క్రమః క్షిపతు మంక్షురంగ ద్విషః. శ్రీ అభీతి స్తవం 27వ పద్యం. 26వ பத்தியத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கக்கூடியதான ஒரு சக்தி எம்பெருமானிடம் மட்டுமே உள்ளது என்றால் அன்பயமாகவும் வெற்றிதேக்கமாகவும் அதற்கு நம் சுவாமி தர்க்கத்தை காண்பிக்கிறார். என்னென்னா, எம்பெருமான் ஒருவனை ரட்சிக்க முற்பட்டால் வேறு எந்த ஒரு தேவதையாலும் அல்லது சக்தியினாலும் அவனுக்கு பயமே ஏற்படாது. அப்படி எம்பெருமான் ஒருவன் மீது சீற்றம் கொள்வானேயானால் வேறு எந்த சக்தியினாலும் அல்லது தேவதையாலும் அவனை காப்பாற்ற இயலாது. ஆகையால் இந்த உலகத்தில் பயமானது வேறறுக்கப்பட வேண்டும் என்றால் அது எம்பெருமானால் மட்டுமே முடியும். இதை அழகா 26வது பத்தியத்தில் நம் சுவாமி நமக்கு காண்பித்தார். இந்த 27வது பத்தியத்தில் அவனுடைய விக்ரம எப்படிப்பட்டது, அவனுடைய விக்ரமமானது விக்ரமம் அப்படின்னா அவனுடைய பலம், அது எப்படிப்பட்டது, அவனுடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டதுன்றத ஒரு 4 உதாரணங்களை காட்டி நமக்கும் அந்த ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் நிச்சயமாக லோகத்தில் பரவி இருக்கக்கூடிய பயத்தை போக்குவான். திரிக்ரமா அப்படின்றது சம்போதன பதம். பவத் கிரமஹ, கிரமம்னு சொன்னால் செயல், அதான் விக்ரமம், கிரமம், பராக்கிரமம் எல்லாம் சமான அர்த்தமாக வச்சுக்கலாம். திரிக்ரமான்னு அதுக்காக அலங்காரத்துக்காக போட்டிருந்தார். திரிக்ரமா, மூன்றே அடியினால் இந்த உலகத்தை அளந்தவனே. க்ஷிபத்து, க்ஷிபதாத்துக்கு தூக்கி எறிகிறது அல்லது ஒழிக்கிறது. க்ஷிபத்து பவான், க்ஷிபத்து அல்லது உன்னுடைய சக்தியானது போக்கட்டும். எப்பொழுதுன்னு கேட்டால் மங்ஷு, மங்ஷுன்னா விரைவில், வெரி சூன் அண்ட் ஏரியஸ்ட். மங்ஷு க்ஷிபத்து யாரை எதைன்னு கேட்டால் ரங்க த்விஷஹா, த்விட் த்விஷம் த்விஷஹா, எதிரிகள். இது தித்யா பக்தி பகுவச்சனம். மறுபடியும் த்விஷஹான்னு சொன்னால் பகுவச்சனத்திலையும் தித்யா பக்தியில் எதிரிகளை. ரங்க த்விஷஹா, ரங்கநாதனுக்கு அல்லது திருவரங்கத்திற்கு வந்தடைந்துள்ள அந்த எதிரிகளை மங்ஷு விரைவில் க்ஷிபத்து, பொய்த்தருள வேண்டும். எது அப்படின்னு கேட்டால் பவத் கிரமஹா, உம்முடைய காரியமானது, உம்முடைய செயலானது. பவத் கிரமஹன்னு சொன்னால் பவதாம் கிரமஹா அல்லது பவதா கிரமஹா. இந்த கிரமம் அல்லது இந்த பராக்கிரமம் எப்படிப்பட்டது, இதற்கு ஏதாவது உதாரணங்கள் இருக்கான்னு சொன்னால் அதுக்கு விசேஷித்து காண்பிக்கிறார். கைடப தமோரவிகி, கைடபன்னு ஒரு அரக்கன் தான், மது கைடபான்னு அவளுக்கு ரெண்டு பேருக்கும் பெயர். அந்த கைடபன் ஒரு தமசாக இருப்பானையானால், ஒரு இருளா அவன் இருந்தால் அவனை விரட்டக்கூடிய சூரியனாய் ரவியாய் நம்முடைய பகவான் இருக்கின்றான். அப்ப கைடப தமசக ரவிஹி, அது எம்பெருமானுடைய கிரமஹாக்கு விசேஷமா போடுது. அதற்கடுத்து மது பராக ஜெஞ்சா மருத்து, இந்த மதுன்ற இறக்கன் இருக்கானே அவன் பராகன்னு சொன்னா புழுதி டஸ்ட். பராக அவன் ஒரு அந்த பெரிய திரண்ட பூதியாக இருந்தான்னா அந்த புழுதியை விரட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ஜஞ்சாமருத்து. ஜஞ்சாமருத்துன்னு சொன்னால் புயல் காற்று அல்லது சுழற் காற்று. எப்படி ஒரு காற்று பெரும் காற்று வீசினா அப்போ அதற்கு வழியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அது தகர்த்துட்டு போயிடும். அப்போ மதுன்ற அரக்கன் பெரும் புழுதியாக இருந்தானா அவனை ஒழித்த ஜஞ்சாமருத்தா உன்னுடைய செயலானது இருந்தது. அதற்கு பிறகு இரண்யகிரி தாரணகா, இரண்யகசிபு அவனை ஒரு மலையின்னு நம்ம வச்சுட்டோம்னா அவனுடைய மார்பே ஒரு மலைன்னு சொன்னால் அதை கிழிக்கக்கூடிய அல்லது பிளந்ததாக இருந்தது உம்முடைய சக்தி. தாரணக தாருண தாரணன்னு மகாவிதேபத்தில் அந்த சூனிக்கில் இருக்குது, வேறு அர்த்தத்தில் வேறு கான்டெக்ட்ல. பட் தாரணகன்னு சொன்னால் பிளக்கிறது, அதை ஒழிக்கிறது, ஒழிக்கிறதுன்னு வச்சுப்போம். அப்போ இரண்டு கசி போன்ற ஒரு பெரிய மலையை ஒழித்ததாக இருக்கக்கூடிய உம்முடைய காரியம் அல்லது செயல். அதற்கு பிறகு துருட்டித்த காலநேமி துருமஹா, துருமம்னா மரம். காலநேமின்ற அரக்கன் ஒரு பெரிய மரமாக இருந்தானா அந்த மரத்தை முறித்தது. அந்த துருட்டுதத்துக்கு பிளத்தல், முறித்தல், உடைக்கிறது, துரோட்டம்னு சொல்லுவோம், துருட்டித்த. அப்போ இந்த சக்தி எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் காலநேமின்ற மரத்தை பிளந்ததான சக்தி உம்முடைய அந்த செயல். கிம் அத்திர பகுனா, கிம் அத்திர பகுனானா இவ்வளவுலாம் ஏன் அப்படின்னு சொல்லுவோம் ஐயா, வை ஆல் திஸ், கிம் அத்திர பகுனா, அல்லது இதுக்கு சொல்லிட்டே போகலாம், இதில் எவ்வளோ சொல்கிறது, போகிறோம், இதுவே போகிறோம். அத்திரன்னா இந்த விஷயத்தில், பகுனா கிம், எதுக்கு இன்னும் பேசிகிட்டே போகிறது. பஜத் பவ பயோதி முஷ்டிந்தயா சஹ, பஜத்துன்னு சொன்னால் அது காம்பவுண்டில் சமஸ்த பதத்தில் போட்டதுனால பஜதாம், அதியவர்களுடைய பவ பயோதி, சம்சார சாகரம் இருக்கே அதை முஷ்டிந்தயா சஹ. முஷ்டிந்தயான்னு சிசுக்கு பெயர், உறிஞ்சு சாப்பிடக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு முஷ்டிந்தயான்னு பெயர். அந்த சிசு பகவான் தன்னை அடைந்தவர்களுடைய சம்சார சாகரம் என்னும் அந்த பெரிய கடலை அப்படி அது உறிந்து சாப்பிடக்கூடிய சக்தி அந்த பகவானுடைய பராக்கிரமத்துக்கு உண்டு. சஹ அப்போ மொத்தமாக நாலு பிரித்து பிரித்து சொன்னார். இவ்வளவு ஏன், எவ்வளவே கஷ்டம், சம்சார சாகரத்தையே உரியக்கூடிய தன்மை கொண்டது உம்முடைய சக்தி. சஹானா அந்த அத்தகைய பவக்கிரமஹா, உம்முடைய சக்தியானது செயலானது. ரங்கத்விஷக மங்ஷு க்ஷிபது, சிறுவரங்கத்துக்கு ஏற்படக்கூடிய இந்த எதிரிகளையெல்லாம் அது விரைவிலேயே ஒழிக்க வேண்டும், விரட்ட வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். இந்த 27 பத்தியத்தில் கொஞ்சம் அண்மை அர்த்தத்தை பார்த்தோம்னா, திருவிக்ரமா கைட்டக தமோ ரவிஹி, தமஹ ரவிஹி தமோ ரவிஹினாகும், தமஸ் ரவிஹி, மதுபராக ஜஞ்சாமருத்து, ஹிரண்யகிரி தாரணஹ, துடித்த காலநேமி துருபஹ, அத்ர பகுனாக்கிம் பஜத் பவபயோதி முஷ்டிந்தயஹ, சஹா பவக்ரமஹ ரங்கத்விஷஹ மங்ஷு க்ஷிபது. திருவிக்ரமா, திருவிக்ரமனே, மூன்றே அடியால் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அளந்தவனே, கைட்டப தமோ ரவிஹி, கைட்டபனின்னும் இருளை போக்கக்கூடிய சூரியனாக இருந்தது உம்முடைய சக்தி. மதுபராக ஜஞ்சா மருது, மது என்ற அரக்கன் அவன் ஒரு பெரிய பூதி கூட்டமாக இருப்பானேயானால் அவனை ஒழித்ததான ஒரு பெரிய சுழற்காற்றாக இருந்தது உம்முடைய காரியம் அல்லது சக்தி. ஹிரண்யகிரி தாரணகா, ஹிரண்யகசிபுவினுடைய மார்பு பெரிய மலை போன்று இருந்ததையானால் அதை பிளந்த ஒரு சக்தி உம்முடைய சக்தி. துருபித்த காலநேமிந்து மகா, அதாவது இந்த நாலுமே போக்குறது கஷ்டம், இருள், அந்த புழுதி, மலை, மரம் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மரமாக அந்த காலநேமி இருந்தான்னா அவனை முறித்ததாக இருக்கக்கூடியது உம்முடைய சக்தி. அத்தனை பகுநாக்கியம், இந்த மாதிரி ஒழிக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப எளிமையாக ஒழித்த உன்னோட நிறைய சரித்திரங்கள் இருக்குது, நிறைய இதுக்கு உதாரணங்கள் இருக்குது, இதை சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அத்தனை பகுநாக்கியம் நிறைய சொல்கிறதுல என்ன இங்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பஜத் பவ பவ பயோதி முஷ்டிந்தயகான், நமக்கு இருக்கக்கூடிய பெரிய துயரமே சம்சாரன்ற துயரம் தான், அதுதான் பெரிய கடல். மிச்சம்லாம் கூட இதை கம்பேர் பண்ணால் மிச்சம்லாம் கூட ரொம்ப சின்னது. அப்போ அடியார்களுடைய இந்த சம்சார சாகரம் இருக்கலையா நடுவில், அதை ரொம்ப எளிமையாக ஒரு சிசு எப்படி உரியுமோ அந்த மாதிரி உரியக்கூடிய சஹ பவத்கமஹ, அத்தகைய உம்முடையதான அந்த செயல் இருக்க, சக்தி இருக்கு, ரங்கத்விஷஹா திருவரங்கத்தினுடைய எதிரிகளை மங்ஷு க்ஷிபத்து விரைவிலேயே ஒழிக்க வேண்டும். இது க்ஷிபத்துன்றது லோட் லகாரம் பிரதம புருஷா ஏகவச்சனம். ஸ்ரீ அபீதிஸ்தவத்தினுடைய 27வது பத்தியத்தினுடைய அர்த்தமும் அண்மையும் ஆகிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.